கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ துர்பா முதலா முள்ளெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தரன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நிறுபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி ஒரு வாழ்க்கை நமசருகை. நேற்றைய தினம் விஸ்வாமித்திரர் எழுந்தொருளி சக்கரவர்த்தி திருமகனை கேட்டார் என்று பார்த்தோம். முதலிலே மறுத்த தசரதன் பின்னர் வசிஷ்டருடைய வார்த்தையை கேட்டு சக்கரவர்த்தி திருமகனை வரவழைத்தார். சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தொருள உடன் இளைய பெருமாளும் எழுந்தொருளினான். அவ்விருவரையும் விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்து தசரதன் சொன்னான், இந்த க்ஷணம் முதல் இவர்களுக்கு நீர்தான் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்க வேண்டும். இவர்களை வைத்துக் கொண்டு உமது திருவுள்ளம் எதை நாடி வந்ததோ அதை நீங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இதே இரண்டு பொருள் உண்டு, ஒன்று உமது யாக சம்ரக்ஷணம், மற்றொன்று நீர் வரும்பொழுது நான் திருக்கல்யாணம் பற்றி பேச இருந்தேன், எனவே திருக்கல்யாணத்தையும் நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்பது போல் அமைந்தது. உடனே ராமலட்சுமணர்களை அழைத்துக் கொண்டு விஸ்வாமித்திரன் அயோத்தியிலிருந்து கிளம்பி வருகிறார். சரயு நதிக்கரைக்கு வருகிறார்கள். ராமேதி மதுரம் வாணி விஸ்வாமித்ரோ அபியபாகதாணவத்சரிலம் மாபோக்கலஸ்ய பர்யய மந்திரகிராமம் கிரகணத்வம் பலாம் அதிபலாம் ததா நஸ்வமஹ நஜ்வரோ வாதே நரூபவ்ய விபவ்யய. விஸ்வாமித்ரர் சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து, வா குழந்தை ராமா அப்படின்னாராம். அங்கு ஒரு வார்த்தையை போட்டான் மகரிஷி, மதுராம் பாணி இனிமையா சொல்லாம அது ராமான்னு சொன்னா அப்படி கூப்பிடுறதுல விஸ்வாமித்திரனுக்கு அவ்வளவு பிரீத்தியாம் பாவம். ராமேதி மதுராம் வாணி ராமா அப்படின்னாராம். இப்ப நம்ம காட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க போறோம், அதனால இந்த மந்திர உபதேசம் பண்றேன், இந்த மந்திரங்களை நீ ஏற்றுக்கணும், அதுக்கு மலை அதிமலை அப்படின்னு பேரு. அந்த மந்திரங்களை எனக்கு தெரிஞ்சுட்டியான உனக்கு சிரமம் இருக்காது, உடம்புல நடுக்கம் இருக்காது, சரீரத்துல வாட்டம் இருக்காது, அப்படிப்பட்ட ரெண்டு மந்திரங்களை உபதேசம் பண்ண போற, நீ அவசியம் அந்த மந்திரங்களை வைக்கணும் அப்படின்னார். உடனே எம்பெருமான் ராமன் சரையோட தீர்த்தம் மாறிட்டு வந்து மந்திரங்களை கேட்டான்னு வால்மீகி எழுதியிருக்கார். மந்திரங்களை உபதேசம் பண்றதா மந்திரங்களை கேட்கிறதா ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்ங்கிறத ஸ்ரீமத் ராமாயண காலத்திலேயே ஆரம்பிக்கிறார். எம்பெருமான் தீர்த்தம் மாறிட்டு வந்தான், மலை அதிமலை ஆகிய மந்திரங்களை உபதேசம் பண்ணார். இதுவரையில் எல்லாரும் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா. அடையாளுக்கு பெரிய சந்தேகம், விஸ்வாமித்திரன் மலை அதிமலை மந்திரங்களை சொன்னார்னு சொல்றால அந்த ரெண்டு ஸ்லோகத்தை எழுதி வச்சிருந்தாங்க விஷயம் அது மாத்திரம் மனப்பாடம் பண்ண சொல்லிட்டு திரைகளை பயிற்சி மாதிரி முடியாம பண்ணலாம, வால்மீகி ஏன் அந்த காரியத்தை பண்ணல அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ண அறியும். ஏன் பண்ணல பண்ணிருக்கலாங்க இல்லையானார் அது சொன்னேன். அப்புறம் விஸ்வாமித்திரன் பேரை சொன்ன உடனே புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுக்குவா, ஆகையினால நான் பண்ணலேன்னு விஸ்வாமித்திரன்னா அவன் எதற்கு ரிஷி, காயத்ரிக்கு ரிஷி, அதனால பலை அப்படிங்கிறது இருக்க அது காயத்ரி அழகமேனு தெரியாது. ஏதோ பழைய அதிபலை மந்திரம் பழைய அதிபலை மந்திரம் சொல்றத தவிர பலைங்கிறது வேற எதுவும் ஒண்ணு இல்ல, காயத்ரி. அதனால எல்லாரும் காயத்ரியை பண்ணணும், அதுதான் பலம். அடுத்து அதிபலம் அளவுக்கு அதிகமா பலம் கொடுக்கிறது எதுன்னா திருவெட்டெழுத்து, அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும், காயத்ரி ஜபம் பண்ணணும், அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும், அதுக்கு அனுகுணமாக சந்தியாக வந்தனம் பண்றது. இந்த விஷயங்களுக்கு சம்பிரதாயமான விஷயத்தை எப்போ ஆரம்பித்தார்னால் அந்த காலத்திலேயே பேதாயுகத்திலேயே சத்ராஜ திருமண காலத்திலேயே மலை அதிமலை காயத்திரிதான் மலை. ஏன் அதை அழுத்தி சொல்றேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 28 காயத்திரியாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை நாம வலியுறுத்தணும். யாயந்தன் திராயத்தி இது காயத்ரி, யார் சொல்றாலோ அவால அதை காப்பாற்றுறது அந்த காயத்ரி விளையாடணும். அடுத்தது எத்தனை அஷ்டாட்சர சம்சித்தி திருவத்தெழுத்து எங்கே சித்தி ஆகியிருக்கோ அங்கே துர்பிக்ஷம் கிடையாது, பயம் கிடையாது, திருட்டுமயம் கிடையாது அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதனால பலை அதிமலை அப்படிங்கிறது காயத்ரியும் திருவத்தெழுத்தும் தான். இந்த ரெண்டு தான் உலகத்துல மனுஷியால வாழ வைக்கிறது. அதுதான் சூச்சகமா சொன்னான். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தை உபன்யாசம் பண்றதா ஆச்சாரியின் பக்கத்துல இருந்து சூக்ஷ்மார்த்தங்களை கேட்டு அதுக்கப்புறமா உபன்யாசம் தவிர எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் எனக்கு தமிழ் தெரியும் நான் பண்ண முடியும்னு பண்ணா அதுல ரகசியங்கள்லாம் வெளிவரத்துக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். பரம ரகசியமான ஸ்லோகம் இது பொறியாளர் சுவாமி எழுதிருக்கு சாதிச்சாகும். மலை அதி மலை தெரிஞ்சியாடா அப்படின்னு சாதிச்சாகும். காரணம் என்னன்னா அவ்வளவு சூக்ஷமான விஷயம். சக்கரவர்த்தி திருமகனே காயத்ரி பண்ணிருக்கான், சக்கரவர்த்தி திருமகனே திருவத்தி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா எதிர்காலத்துல எல்லாரும் காயத்ரியை ஒழுங்கா பண்ணுவா, திருவத்தியத்தை ஒழுங்கா சொல்லுவா அப்படின்னு வால்மீகியுடைய அபிப்பிராயம். அதுதான் மறைமுகமா பலை அதிபலை அப்படிங்கிற மந்திரங்கள் உபதேசம் பண்றேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னா இந்த மந்திரங்களை கேட்டுதான் பெருமான் அன்னைக்கு ராத்திரி சரையில் வகிக்கிறையில பயணிச்சிருந்தான் சட்டாம் தரையில் வருந்திருந்தான். நேற்றைய தினம் எம்பெருமான் அங்கே அரண்மனையில ஹம்சதூலிகா மஞ்சத்துல படத்தில் வந்தவர். இந்த ஹம்சதூலிகா மஞ்சம்னா அன்னம் போன்ற வெண்மையான அந்த ஒரு அர்த்தம் உண்டு, அன்னம் போன்ற வெண்மையான ஒரு அர்த்தம் உண்டு, அன்னத்தினுடைய சிறைகள் போல மென்மையான அந்த வடகையில பறத்துல நப்பன் இன்னைக்கு தலையில பறத்துட்டு இருக்கான். பார்க்கிறான் விஸ்வாமித்ரன் கண்கள்ல தாப்பத்தாவே ஜலமுறது அந்த பகவான சுப்பிரபாத பண்ணி எழுப்பணும் அப்படின்னு உத்தேசம் பண்றான். அந்த ஸ்லோகம் தான் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்ன ஒருத்தர் ஒரு ஸ்லோகத்தை பண்ணி அது என்னைக்கும் கேட்கச்சே நமக்கு உடம்பு நடுங்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் விஸ்வாமித்ரன் சொன்ன அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, வால்மீகி எழுதின அந்த ஸ்லோகம் அது ஜீவன் உள்ள ஸ்லோகம். இந்த மாதிரி ஜீவன் உள்ள ஸ்லோகங்கள் ராமாயணத்துல நிறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னா நம்ம ஜீவிதம் நன்னா இருக்கணும்னு தான் தெரியுவா. சின்ன திராமாயணத்தை பாராயணம் பண்ணு, நீ தெரிஞ்சு பண்றையோ தெரியாத பண்றையோ அதுல இருக்கிற மந்திரங்கள் இருக்கு, மந்திரங்களை சூச்சகமா சொல்லியிருக்கிற பாம்பு இருக்கு அதோட வாழ வைக்கும் தான். அதனால ராமாயணத்தை பாராயணம் பண்ணு பெரியவர் பண்ணலாம். அந்த கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்தேச்சோலாவியம் தெய்வமான்யம் உபகார் தசரதன் மகாஜன் கூப்பிட்டுக்கலாம் முடியும் இல்லையா. கௌசல்யா சுப்ரஜா கௌசலருடைய குழந்தையே அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்கு. தசரதனுக்கு தனக்கு பின்னால ராஜ்யபரிபாலம் பண்றதுக்கு ஒரு சந்ததி ஓனும் அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் இருந்ததே தவிர சர்சா சர்வேஸ்வரனே தனக்கு குழந்தையா வரணும் அப்படின்ட்டு அவன் ஒரு நாளும் பிரார்த்திக்கிறேன் ஒரு நாளும் நினைக்கிறேன். ஆனா கௌசல் என்ன பண்ணுவாராம் அங்கே குலதெய்வம் இருக்கோல்லையோ அவனை சேவிக்கிற காலத்துல என் அப்பனே நீயே குழந்தையா வரணும்டா, நீயே எனக்கு குழந்தையா வரணும்டா அப்படின்னு பிரார்த்திச்சாலாம் கௌசல்யா சுப்ரஜா அப்படி கௌசல்யை பிரார்த்திச்சதுனால மண்ணு புகழ் கௌசலை அப்படின்னு ஆழ்வார் எழுதினார். அந்த கௌசலுடைய குழந்தையே என்ன ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா எம்பெருமான் சாதிச்சுட்டு இருக்கிற கோணத்தை பார்த்தா ஏ பிரபு ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா 13 வருட காலம் உன்னை எழுப்புற பாக்கியம் அந்த கௌசலிக்கு கிடைச்சிருக்கா அது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு கௌசல்யா சுப்ரஜாராமா நீ சாதிச்சுட்டு இருக்கிற கோலம் இருக்க அதை என்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கிறான். ஆனா ஒரே மாதிரி சந்தேகம் பண்ணணும். அதனால அத்தகைய தெய்வம் அன்னையும் அத்தியாசம் பண்ணி ஆகணும். அதனால உனக்கு சுத்தபாதம் பண்ணி எழுப்ப வேண்டியத நீ சாதிச்சுருக்கிற கோலம் இருக்க உடம்புகளை முடியை வைத்து உடம்புகளை பாதம் நீட்டி உடம்புகளை பின்பு காட்டி தந்துகை இலங்கையை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாண்டு உடல் இறக்கு உருகமாலோ அப்படின்ட்டு நெஞ்சும் உருகின தொண்டரடிப்படி அந்த மாதிரி இந்த அனுபவம் அங்கிருந்து வந்ததுதான். சொல்லியா சுப்ரதா ராமா பூர்வா சந்தியா தளர்த்தது கரடா பண்ணுவேன் கிழக்கு ஒத்தியமாக போடுறது ஆகையினால கர்த்தவியம் தெய்வமான நெய்யம் சந்தியாவதனம் எப்படி பண்றதுங்கிறத சூச்சகமாக காட்டுறார். அதாவது நட்சத்திரங்களோடு கூடிய சமயத்தில் ஆரம்பிக்கணுமா, அப்படி ஆரம்பிச்சு காயத்ரி பண்ணாச்சு சூரியன் உதயமாகணுமா, சூரியன் உதயமாகச்சு காயத்ரி பண்ணணுமா, அப்பதான் அந்த தியானம் இருக்கு. ஆதித்ய மண்டல தியாகத்து பரமாத்மானம் அஜயம் விஷ்ணு சதுர்புஜம் பங்கஜாசன மத்தியமம் கிரீட்டி ஹார கேயூரம் கடகாதி விபூஷிதம் அப்படின்னுட்டு எவ்விதமான அந்த சூரியனுடைய மத்தியத்துல நாராயண தியானம் பண்ணி காயத்ரி பண்றது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். பூர்வாசந்தியா பிரவர்த்தது உத்திஷ்ட நரசார்ந்தூலா, நரசார்ந்தூலான்ற வார்த்தை இருக்க அற்புதமான ஒரு வார்த்தை. அங்கே தசரதங்கிட்ட ராஜசார்ந்தூலா அரசர்களுக்கு சிறந்தவனேன்னு கூப்பிட்டார். இங்கே நரசார்ந்தூலா மனிதர்களுக்கு சிறந்தவனே அப்படின்னு கூப்பிடுறார். என்ன காரணம் தெரியுமானால் யார் மனுஷர்கள் உயர்ந்தவர் அப்படின்னு கேட்டாக்க நேற்றைய இன்பத்தையும் இன்றைய துன்பத்தையும் சமமா நினைக்கிற மனோபாவம் யாருக்கு இருக்கோ அவன் தான் மனுஷர்களிடையே சிறந்தவன். ராமா ஹம்சதுரிகா மஞ்சத்தையும் கட்டான் தலையையும் சமமா நினைக்கிற பாங்கு செய்யப்படுறப்போ உன்னை தவிர வேற யாருக்கும் வராதுரா, அதையால உத்திஷ்டர சார்ந்தூலா கர்த்தவியம் தெய்வமானயம் அப்படின்னு சொன்னார். அங்கிருந்து எந்திரமான ஆட்சிட்டு வரார். பயங்கரமா ஒரு காடு, அந்த காட்டுல ஒருத்தி வர அவ வரைக்கே இருக்கிறதுனா பூமியே நடுங்குதான். பாட்டாக்க நாம பத்ரம் தேத்தி வரா பார்த்தியோ இல்லையோ அவருக்கு என்ன பேருன்னா பாட்டகைன்னு பேரு சொல்ல உடனே அவருக்கு பதம் வந்துருதான். மங்களாதாசனம் வந்தால் பத்ரம் தே பாட்டகினால எங்க அப்பனுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு மங்களம் உண்டாகட்டும்னா பாரியா சுந்தர்ய பீமதா சுந்தன் ஒரு யக்ஷன் அவருடைய தேவியவர் வந்திருக்கா அந்த பாடகை அவரை நீ என்ன பண்ணணும் மாரீஜோ ரக்ஷத புத்திரமா அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் மாரீஜன் ஒருத்தன் சுபாகுன்னு ஒருத்தன் இந்த பாடகையே நீ வரைக்கிறோம் அப்படின்னா பெருமான் கேட்டான். சுவாமி யக்ஷன்னு சொன்னேன், யக்ஷர்களுக்கு ராட்சச பலம் எங்கேந்து வந்தது, இவா எப்படி ராட்சசாலா மாறினான் அப்படின்ட்டு எம்பெருமான் கேட்கிறான். அல்ப வீரியம் அல்லவா, இந்த அல்ப வீரியம் இருக்கிற யக்ஷர்கள் ராட்சசாலா மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே பாடகியை பத்தி ரெண்டு ஸ்லோகத்துல சொல்றார். அப்பா ஒரு காலத்துல சுக்கேத்தும் சுக்கேத்தும் அப்படின்னு ஒரு யக்ஷன் இருந்தான், அவருக்கு ரொம்ப நாளா சந்ததி இல்லை, பிரம்மாவை குறித்து பண்ணான், பிரம்மா பிரத்யமானார், உனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை பலத்தும் அந்த பெண் குழந்தை ஆயிரம் யானைகளுக்கு எவ்வளவு பலம் இருக்குமோ அவ்வளவு பலம் உள்ள குழந்தையா இருக்கும் அப்படின்னு சாதிச்சார். அந்த குழந்தை பிறந்தது தாடகையின் பேர் வச்சார். அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தார். சுந்தன் அப்படிங்கிற யக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தால் அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தா மாரீச்சன் சுபாவு அப்படின்ட்டு. அவ ரெண்டு பேரும் எப்படி இருந்தான்னு கேட்டா அவ ரெண்டு பேரும் அம்மாவுக்கு எவ்வளவு பலமோ அவ்வளவு பலம் ஆயிரம் யானைகள் பலம் உள்ளவளா இருந்தா, பலம் உள்ளவளா இருந்ததுனால பலத்துல அவ இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருந்தா. அப்படி அழிச்சுட்டு இருக்கிறவ அகஸ்தருடைய ஆசிரமத்துக்கு எதிர போயிட்டு அங்கிருந்து அழகான சோலைய அழிக்க ஆரம்பிச்சா. இந்த சுந்தன் அழிக்கிறத பார்த்த உடனே கோபம் வந்துருது, டேய் என்னதான் பலம் உள்ளவரோ பக்கத்துல ரெண்டு பேர் இருந்தாலும் இந்த அழகிய சோலையை அழிக்கிறேன், ஆகையினாலே நீ ராட்சசனாக கிடவது அப்படின்னு சொன்னா, ஆகையினால ராட்சசரானார் அப்படின்ட்டு பயே ராட்சசானான்னு சொன்னா, இந்த சுந்தனை அகஸ்திய அழிச்சார். உடனே கோபம் வந்துடுத்து தாடகி, அந்த தாடகதான் இவள், ஆகையாலே இந்த தாடகையை நீ அழைக்கிறோம் அப்படின்னார். கம்பன் ஒரு அழகான பாட்டை எழுதினார். அப்படி விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே வில்ல எடுக்கிறான், யோஜனை பண்றான், முதல் முதல்ல இப்பதான் வில்ல எடுத்து அம்ப வச்சு சண்டை போறோம், போயும் போயும் ஒரு பெண்ணை அடிக்கிறதா அப்படின்ட்டு பெண்ணாச்சே அப்படின்னு கொஞ்சம் அப்படியும் அயஞ்சினான் ராமன். ஆனா ஒண்ணு ஆச்சாரியன் சொல்லிட்டார், ஆச்சாரியன் சொன்னார்னா தர்மம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டார். பெண்ணாச்சேன்ற தர்மம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். அவரே அப்படின்னு சொன்னா, ஆச்சாரியன் ஒண்ணு நியமிச்சார்னா நமக்குதான் தெரியும் ஆச்சாரியன் தப்பா சொல்லிட்டாரே அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஆச்சாரியன் எல்லாத்தையும் யோஜனை பண்ணி தான் ஒரு வார்த்தையை சொல்லுவாரே தவிர அவரை பாட்டு சொல்ற வழக்கம் கிடையாது. ஆகையால் ஆமா பெண்ணின் நினைக்காதே யார் தெரியுமான்னு கேட்டால், இவரை வந்து எல்லாரும் அரைச்சி என்ன வேணா பண்ணவோ, கடல் இருக்குல்ல சமுத்திரம், அதை வாரி இறைக்கணும்னு நினைச்சா வாரி இறைச்சிடுவோம், ஆகாசம் இருக்குப்பாவே அதை இடிக்கணும்னு நினைச்சா இடிச்சிடுவோம். எப்படி பண்ணுவான்னு கேட்டா நினைச்சா பண்ணுவோம், எப்ப பண்ணுவோம்னு தெரியாது, அவன் எப்ப நினைப்பான்னு தெரியாது, இன்னைக்கு இருக்கே இருக்காரோ இல்லையோ, என்ன பண்றா எப்படி பண்றான்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நினைச்சா பண்ணக்கூடியவள் பெண் அல்ல இவர் ராமா, இவளை பெண்ணுன்னு நினைச்சிடாதே அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையினால் இந்த அரக்கியை கொள்றது தப்பு இல்லை, அத்தமிக்கிறதுக்குள்ள அவளை கொள்ளணும், அத்தமிச்சுட்டா அவளுக்கு பலம் ஜாஸ்தியா போயிடும் அப்படின்னு சொன்னார். உடனே என் பெருமான் ஒரு கணையை கொடுத்து சாலையை பேர்ல போடுறான். அந்த அம்புடைய அழகு இருக்க அத கம்பன் தான் வர்ணிக்கணும், வேற யாரும் சொல்ல முடியாது. சொல்லுக்கும் கரிய வேக சுடுதரம் கரிய செம்மல் அல்லுக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயர கொன்ற கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லோர்க்கு மல்லோர் சொன்ன பொருளேன போயிற்று அன்று. இந்த ரொம்ப எப்படின்னா சொல்லுக்கும் கரிய வேக சுடுதரமா. உலகத்துல ரெண்டு அம்பு உண்டு, ஒண்ணு வில்லிலேருந்து புறப்படுற அம்பு அது வில்லம்பு, மற்றொன்று நம்ம நாக்கிலேருந்து வர வார்த்தை இருக்கு இல்லையோ அது சொல்லம்பு. வில்லம்பு சொல்லம்பு இரண்டுண்டு மேலிலையில், வில்லம்பில் சொல்லம்பே மேலவியம். இந்த ரெண்டு அம்புல எந்த அம்பினால ஏற்பட்ட காயம் பெருகுன்னால் வில்லால ஏற்படுற காயம் இருக்க அது மருந்து போட்டு குணப்படுத்தலாம். ஆனா சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி ஒருத்தர் மனுஷ மனதை பாடு பண்ணிட்டோம்னா அதை பாது பண்ணவே முடியாது. ஆகையாலே சொல்லுக்கும் கரிய வேக சுடுதரன் கரிய செம்மலாம். எம்பெருமான் சக்கரவர்த்தி தினவன் நீலமேக சியாமல வர்ணன் எதிர வந்த தாடகை கருப்பு, இந்த ரெண்டு கருப்பையும் ஒப்பிடுறான் பார்த்தான் கரிய செம்மல். அவன் நிறம்தான் கருப்பை தவிர அவனுடைய உள்ளம் இருக்கும் இல்லையோ செம்மையான உள்ளம் கரிய செம்மல் அல்லுக்கும் நிறத்தினார். அவளது சரீரம் மாத்திரம் கருப்புல உள்ளம் இருக்குல்லையோ அதுவும் இருட்டு. அப்படிப்பட்ட தாரகையினர் போன்ற உடனே அது என்ன பண்ணிச்சுன்னா அவன் மார்பில் பாஞ்சுதான் மார்பை வர்ணிக்கிறார். வைர குன்ற கல் வைரத்தனால பெரிய மலையான், வைரத்தா இருக்கிறது கஷ்டம், வைரத்தாலேயே ஒரு மலைன்னா இவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட அந்த மார்பில தங்காது அப்புறம் கலன்று அங்கேருந்து கிளம்பி போயிட்டுதான் அந்த பானம் எழுதுனா எப்படி போச்சுன்னா கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் போயிட்டு வந்து. ஸ்ரீமத்ய ராமாயணத்தை யாருக்கு சொல்லணும்னு விதி இருக்கு, எம்பெருமான் எல்லாம் அப்படின்ற விசுவாசம் இருக்கிறோம்லையோ அவளுக்குதான் சொல்லணும். அதே கல்லாதவர்கள் ஏதோ கதை கேட்கிறோம் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு ராமாயணத்தை சொல்லாதேன்னு சொல்லிட்டார். ராமாயணத்தை யாருக்கு சொல்லணும்னா இந்த ராமன் தெய்வம்னு நம்பிக்கை இருக்கும் இல்லையோ அவனுக்கு நீ ராமாயணத்தை சொல்லு. ராமாயணம் கதை கேட்கறது வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா மறந்து கூட அவளுக்கு சொல்லாத, ராமாயணம் கதை இல்லை பிரபுவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றது. அதனால கல்லா ராமன்தான் தெய்வம் என்று தெரிந்து கொள்ளாதவர்கள அதாகிட்டு போய் ராமாயணத்தை சொன்னோம்னா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவா. அந்த மாதிரி அந்த அம்பு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு தாடகை வீழ்த்தப்பட்டால் தாடகை விழுந்த உடனே தேவர்கள் எல்லாம் பாக்குறான். மேலேருந்து பார்த்துட்டு விஸ்வாமித்திரரை பார்த்து, விஸ்வாமித்திரரே மந்திரபூர்வமான அஸ்திரம் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மந்திரபூர்வமான அஸ்திரங்களையும் இங்கே எம்பெருமான் ராமனுக்கு இது கொடுக்கணும்னார். ரெண்டு வார்த்தைகள் உண்டு, அஸ்திரம்னு ஒரு வார்த்தை வருது, சஸ்திரம்னு ஒரு வார்த்தை வருது, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரே அம்புதான், அத சாதாரண மந்திரம் இல்லாம அந்த அம்பு அடிச்சா அதனால சரீரத்துல காயம் ஏற்படும், அதுக்கு சஸ்திரம்னு பேரு. அதனாலதான் சிகிச்சை சரீர சிகிச்சை இல்லையோ அதுக்கு சஸ்திர சிகிச்சைன்னு ஒரு பேரு உண்டு. ஆனா அஸ்திரம் சொன்னா பிராணனையே எடுக்கும், அதே அஸ்திரத்துக்கும் சஸ்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எம்பெருமான் ராமன் இந்த மந்திரபூர்வமான அஸ்திரங்களை எல்லாம் கிரகிச்சுக்கணும் அப்படின்னுட்டு தேவர்கள் எல்லாம் விஸ்வாமித்திரத்த சொன்னா, விஸ்வாமித்திர சொன்னால் பரிதுஷ்டோஸ்மி பத்ரம் தே, பரிதுஷ்டோஸ்மி அப்படிங்கிற வார்த்தை இருக்கே சம்பிரதாயத்துக்கு அனுகுணமான வார்த்தை. ஆச்சாரியன் பார்க்கிறார் தகுதியுள்ள ஒருத்தருக்கு உபதேசம் பண்ண உடனே அப்பாட பரிதுஷ்டோஸ்மி, நல்ல பாத்திரத்துல நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டிய சமயத்துல சரியா சொல்லியிருக்கு, நல்ல விஷயத்தை நல்ல பாத்திரத்துல சொல்ல வேண்டியத சரியா சொல்லியிருக்கேன், இதான் உபதேசம். பரிதுஷ்டோஸ்மி பரவாயில்ல, நல்ல உபதேசம் பண்றேன்ட்டு நினைக்கிட்டு அப்படி ஆச்சாரியர் கோரியாதான்னு நினைக்காம இருக்க முடியாது. அவர் ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணான்னு சொன்னா பரிதுஷ்டோஸ்மி, இந்த பாரதவாய வம்சத்துல வந்த இந்த பையன் நன்னா இருக்கணும் அப்படின்ட்டு சுவாமி திருவுள்ளம் பற்றினார். அவருடைய வார்த்தை அனுகிரகம் இருக்கு இல்லையா, அதுதான் அடிக்கடி சீமத் ராமாயண உபன்யாசமே தவிர எனக்கு சம்ஸ்கிருதமும் தெரியாது தமிழும் தெரியாது. அடிய உபன்யாசம் பண்றதுக்கு ஒரே காரணம் பரிதுஷ்டோஸ்மி, நல்ல பையனா இருக்கா, நல்ல வம்சத்துல வந்திருக்கா, இவை சொல்லணும் அப்படின்னு ஆச்சாரியன் திருவுள்ளம் வேணும். ஆச்சாரியனுக்கு நாம் பண்ற கைங்கரியத்தை பார்த்து ஆச்சாரியன் திருவுள்ளம் மகிழ்ந்து இது நமக்கு வேண்டிய ஜீவன், இது உயரம் அப்படின்னு ஆச்சாரியன் நினைச்சு மந்திரபதேசம் பண்ணா அந்த மந்திரத்தினால இதுக்கு முன்னெடுத்து சொல்லாத நுண்ணிய கருத்துக்கெல்லாம் இவனுக்கு வந்து சேரும். பரிதுஷ்டோஸ்மி, தகுதி உள்ள ஒரு பாத்திரத்துல இந்த மந்திரங்களை உபதேசம் பண்ண போறேன், ரொம்ப சந்தோஷம் ராமா, இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்க வைச்சிருக்கா அப்படின்ட்டு அர்த்தங்களை பிரயோகம் பண்றதுக்கு உண்டான மந்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணால் கருத்து எழுதினா இந்த மந்திரங்களை என்ன ஆச்சுன்னா மந்திரங்களுக்கெல்லாம் எவன் சொந்தக்காரனோ அவன் இடத்துல போய் சேரப்போறோன்ற அந்த தைரியத்திலே மந்திரங்கள்லாம் ராமாயணத்துக்கு வேகமா போச்சான். ஏன்னா மந்திர கிராமமே அவன் தான், மந்திரங்கள் என் தொகுதியா இருப்பவனே ராமன் தான். அவங்கிட்ட போய் மந்திரங்களை எல்லாம் சேர்ந்தது மந்திரபூர்வமான அஸ்திரங்களை எல்லாம் எம்பெருமான் சக்கரவர்த்தி கிருஷ்ணன் கழிச்சிருந்தான். விஸ்வாமித்திர ஆகமனம் எதுக்குன்னு கேட்டால் அது என் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம், ஆச்சாரியின் பெருமை தான் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியன் திருவுள்ளம் மகிழனம், ஆச்சாரியன் ஒரு காரியத்துல இறங்கினான் பிரவேசிச்சான்னு சொன்னா என்ன உத்தேசம், எதுக்காக இந்த காரியம் வந்தால் அப்படின்னு அத்தியந்தம் ஆச்சாரியனை பின்பற்றி இருக்கிற சிஷ்யாளுக்கு தெரியவே தவிர மற்றவர்களுக்கு தெரியறதுக்கு பிரசக்தியே இல்லை. விஸ்வாமித்திரன் போல ஆச்சாரியம் இருக்கணும், ராமர போல சிஷ்யம் இருக்கணும், வலையாட்டி வலைங்கிற மந்திரங்கள் சித்திக்காகணும். அந்த ஆச்சாரியன் இந்த வலையாட்டி வலை மந்திரங்களினால இந்த உத்தேசம் வந்து ராமன் தாலையை அழிச்சத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மந்திரங்களை சரியான இடத்துல உபதேசம் பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பண்றாங்க செய்தி எல்லாம் பார்க்கட்டு. விஸ்வாமித்திர ஆகமனம் சம்பிரதாயமான ஒரு விஷயம், ஆச்சாரியன் ஒரு இடத்துக்கு எழுந்தவர்களான்னு சொன்னா அங்கே இருக்கிற சிஷ்யர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எழுந்தவர்கள். சாதாரணமா ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கு போய் ஆச்சாரியனை சேவிச்சு நீர் மந்திரோபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தித்த பிற்பாடுதான் மந்திரோபதேசம் பண்ற வழக்கம் உண்டு. ஆனா சில ஆச்சாரியர்கள் நாம பிரார்த்திக்காமலேயே நாம இருக்கிற இடம் தேடி வந்து இது சரியான பாத்திரம் இது உபதேசம் பண்ணணும் அதனால லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்ட்டு அவாறே வாலண்டியரா வந்து உபதேசம் தாரோ இல்லையோ அந்த ஆச்சாரியன் விஸ்வாமித்ரர் தானாகவே வந்தான். ராமன் கூப்பிட்டு வரல, கதிரதன் கூப்பிட்டு வரல, கதிரதன் ஒப்படைக்கல, அவனாகவே வந்தான். அதனால தானாகவே வந்து ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி அஷ்டாட்சரத்தை யார் பரப்புறாரோ அவெல்லாம் விஸ்வாமித்திர போன்றவா விஸ்வாமித்திர குலோதம் சுவாமி தேவியின் அப்படிதான் பண்ணார். அதனால விஸ்வாமித்திர போல ஒரு ஆச்சாரியன். அடுத்து ராமனை போல ஒரு சிஷ்யன் சொன்னான். காரணம் என்னன்னா தான் சக்கரவர்த்தி திருமகன் மறந்துட்டு வசிஷ்டர்கிட்ட பாடம் கேட்டவன மறந்துட்டு விஸ்வாமித்திரிட்ட மந்திரத்தை தீர்த்தமாட்டு சுத்தமா கேட்டான் அப்படின்ட்டு மந்திரத்தை வீட்டணும்னு நம்ம கிழவன் சுத்தமா தீர்த்தமாடிட்டு அனுஷ்டானங்களை ஒழுங்கா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மந்திர உபதேசம் பெறணும்னு தவிர திடீர்னு சொல்லுவோம் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ற வழக்கம் கிடையாது. இந்த சஷ்டசம்பிரதாயம்னு பேரு. ஆச்சாரியன் திருவுள்ள மகிழ்ந்து அவனாகவே வந்து நமக்கு உபதேசம் பண்ண வேண்டும். ஆகா இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன் கிடைத்திருக்கிறாரே என்று நாமும் தூய்மையாக இருந்து மந்திரத்தை கழிக்க வேண்டும். அதனால விஸ்வாமித்திரர் போன்ற ஆச்சாரியர்களும் ராமனை போன்ற சிஷ்யர்களும் சம்பிரதாயத்திற்கு ஆணிவேர் அப்படின்னு பெரியவாதிக்கிற வழக்கம் ஒன்று.